பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான். எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். முல்லை கொடி போல் மெல்ல வளையும், சின்ன குடை போல் விரியும், இமையும் விழியும், பார்த்தால் ஆசை விளையும். அந்த பூமகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதனாலே, நிலவோ மலரோ எதுவோ, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான், நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான், ஒரு கவிதை என்பேன், ஒரு கவிதை என்பேன். அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். நான் கேட்டேன்.